ശ്രീമാനൂയത്തെ വിരാട്ടിയുടെ വൈഭവത്തെ പരാതരപ്പെട്ട് അനുഭവിക്കുന്നവരാ നമ്മൾ അനുഭവിക്കണം. 33-ാമത് ശ്ലോകം ആരംഭിക്കണം. 32-ാം ശ്ലോകത്തിൽ ഗുണങ്ങൾ നിറയ അനുഭവിച്ചാൽ വിരാട്ടിക്ക് എവ്വളോ ഗുണം ഷാട് പെണ്ണിന് ആദ്യം ചൊല്ലി അതുക്കപ്പുറം നിറയെ ഗുണം പെരുമാളി ചൊല്ലണം. ഭഗവാൻ ഇവിടും ഭഗവതി തന്നെ നിറയെ ഗുണത്തെ അനുഭവിച്ചേ ശക്തി പക്ഷേ ശക്തി പുരുഷകന ബല ജ്യോതി ജ്ഞാനേശ്വരി വിനയപ്രതാ പ്രണതവർണ പ്രേമ ക്ഷേമങ്കരത്വ കാന്തി ലാവണ്യം അച്ചി ഇതെല്ലാം പെരുമാൾക്ക് ഇരുന്നാലും ഉണക്കും. രണ്ടുപേരും ഗുണങ്ങൾ ഉണ്ട്, ഉണക്കരുത് അവർക്ക് ഇതിലേ അന്ന് ഗുണങ്ങൾ അനുഭവിക്കേ ഭഗവത് ഗുണം തന്നെ അത് അനുഭവിക്കാതെ ഇരിക്കലാമാ அப்படி சொன்ன போது அந்த ஸ்லோகத்துல அம்மாவோட ஒரு பாசுரம் ஞாபகம் வரும். பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்க வேண்டாமான்னு எல்லாரும் சொல்றான். பிறவர்களை பார்த்து அம்மாவை சொல்ற கண்ட வெள்ளெல்லாம் போய் சேமிக்கல ஒரு பணத்துக்காக பெருமாள் சேமிக்க வாங்க குணங்களே பிதற்றம்னார். வைகுண்டத்தில் கூட நித்திய சோழர்கள் பெருமாளுடைய குணத்தை சொல்லிட்டே பிதற்றாலாம். அப்ப குணத்தை பெருமாள் குணத்தை எண்ண முடியாது. அவளுக்கு என்னென்ன குணம் போட்டணும். ஒரு அழகான வேடிக்கையான பாதகம் ஒண்ணு நம்ம ஆவின் சுவை அவையோடு அடிகள் கொண்டு பார்ந்தபின் தூமொழி முடவார் பெண்ணும் தொற்றுவர் ஈமின் எமக்கொரு தொற்று என்று இடருவராதலின் கோவின் துழாய் மொழி ஆதியஞ்சோதி குணங்களே நல்ல லோகத்து இதுவாலேயே குணமான போகிறோம். குணம் இல்லாதையா போகிறோம். குணம் இருந்தா கேட்கணுமா? ஒரு நல்ல குணவதி ஒரு ஸ்ரீ ரொம்ப பகவத் பக்த பாகவத பக்தை சரியாக நடக்கிற வாரத்தில் இன்சுவை அவர் நல்லா நலிய பண்றவா. குணம் வேற எல்லாம் சேர்ந்த கூடிய குடும்பம் அங்க பாகவத சரியாக பரிமாறுறான். அழகான நலிகை இன்சுவையாம் அவையோடு அடிகள் உண்டு நல்ல ஹோரைகள் ஓஹோரைகள் சக்கர பொங்கல் அது இது சித்திப்புகள் தன்னா பரிமாறான். அவளும் சமர்த்தை குணவதி வேற வேண்டி வேண்டி பரிமாறான். சார்ந்தவின் என்ன பாகவத அண்ணா சாப்பிட்டான் ரொம்ப சாப்பிட்டாச்சு. நாக்கிலேயே இருக்குன்ற சித்திப்பு நாக்கிலேயே இருக்கு அல்வார் நாக்கிலேயே இருக்கு சொல்ற அவரும் குணமா பரிமாற ஸ்ரீ குணவதி மனசு போனாம பரிமாறுறா நிறைய பரிமாறுறா இவ்வாறு சாப்பிட்ற குணத்தை கொண்டாடுறான். குணத்தை கொண்டாடணும் தூ மென்மொழி மடவார் சுவாமி இன்னும் வேணுமா அழகான மொழிகள் புகழாரங்கள் அந்த ஸ்திரீ பண்றான். இன்னும் கேட்கணுமா? இன்னும் தொற்றுவர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்னும் சாய்ங்க இன்னும் சாய்ங்க வேற வேற கேட்டு சாய்க்கிறான். அவளுக்கு சந்தோஷம் இப்படி பாகவத கேட்கறது. இவர் நப்பாச ஏதோ ஒரு திதி போகிற பக்கம் ரொம்ப பிடிச்சி போச்சு. போருமானா இன்னும் போறல இவர் இன்னும் அனுபவிக்கணும் எண்ணம் இன்னும் கொஞ்சம் அது சாயிங்கோ அப்படின்ற சில பேர் வெக்கப்பட்டு கேட்க மாட்டான். சில பேர் கேட்பான். கேட்டாதான் அதை அனுபவிக்க முடியும். விவகாரத்தை சொல்லும்போது ஆகாரம் விவகாரத்தேக்கலஜா சுகீபவேன்னு ஒரு பழமொழி. ஆகாரத்திலையும் விவகாரத்திலையும் லஜ்ஜை விட்டு இருந்தாதான் பூர்ணம் அனுபவிக்க முடியும். சங்கோஜப்பட்டான அனுபவிக்க முடியாது. வெக்கப்பட்டான என்ன எப்படி எப்படி பட்டி இஷ்டம் இல்லாத வெளியே போக வேண்டாம் கேட்கலாமா வேண்டாமா? அப்போ பழம் வேடிக்கையான பழம் முடியும். லஜ்ஜையை விட்டாதான் ஆகாரம் சுகம் கிடைக்கும். ஆகாரத்தையும் விவகாரம் அதே மாதிரி கொஞ்சம் பேச போது இவர் இவர் இவரிடம் இதை கேட்கலாமான்னு யோஜனை பண்ணி வாதாடலாமான்னா வாதம் ஜெயிக்காது. அங்கேயும் வெக்கத்தை விடணும் ரெண்டு இடத்துல ஆதாரச்சல் விவகாரச்சக்தரஜா அதே மாதிரி தூழிமடவார் பின்னும் தொற்றுவர் ஈமின் எமக்கொரு தொற்று இன்னொரு தொற்று போடணும்னு கேட்கிறார். அந்த ஆசை நாளை நாட்டு ஆசை. அப்படி நல்ல இவர் வெறும் கேட்கக்கூடாது, வெறும் தொந்தரப்படக்கூடாது, எண்ணம் உள்ள குணமாக தான் இவரும். அந்த நாட்டு நாள் என்ன பண்றார், இன்னும் கொஞ்சம் இருந்தா போடுங்கன்னு கேட்கிறார். அவனும் போடுறான். நல்ல குணமானே வைக்கங்கிட்டு அந்த குணவதி கிட்டு இந்த குணமான்னு கேட்கிறாருன்னா, இந்த குணத்தையே போக்குற போது பகவான் குணத்தை போக்க வேண்டாமா, போற்ற வேண்டாமா? கோவின் துழாய் மொழி ஆதி என்ஜோதி துளசிதான் பெருமாளை பத்தி அந்த குணம் தருவேங்கோ. இந்த என்ன பரிமாறுறா, நல்லா இருக்கு, தலி நல்லா இருக்கு, இதெல்லாம் குணத்துக்கு இந்த குணங்களை போடுறதுக்கு அர்த்தம். அதுலயே ஆசை வைக்காத பெருமாள் குணங்களும் போடுவது அப்படி போன பாஜக குணங்களை அனுபவிச்ச 33வது பாசுரம். அன்னேபி யௌவன முகாய வயோஸ்தமானாஹ ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பட வைஜயந்தி தஸ்மின் ஸ்தவத்வைததஸ்ய பரஸ்பரேண சம்சீவ்யதத்ப்ரயவ பிரசுரம் ஸ்வதந்தே. ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பட வைஜயந்தி கூறுறார். வைஜயந்தின்னு பெருமாளுக்கு சாத்திர மாலை வைகுண்டத்தில் எப்போ பெருமாள் வைஜயந்தி மாலை போடமாட்டார். அந்த வைஜயந்தி மாலை அது சாத்திரிக்க வச்சால் அது எங்க இருக்கும், பெருமாள் திருநாள் இருக்கும். பெருமாள் திருவிழா என்னென்ன இருக்கும், வைஜயந்தி மாலை, சௌஸ்தபம்ன்ற மணி, திருநாள் விநாச்சியார் கிராக்கி வரலாம் அங்கேயே இருப்பான் திருமாரூர்ல. அந்த மாலைக்கு வைஜயந்தின்னு பேர். அது வனமாலை சொல்லுவான், வனமாலா விராஜித வனமாலைன்னே பேரு. வனம்னு அழகுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் வனமாலை தச்சுனா காட்டுல போற மாலை கூட தச்சுப்பார் அங்க, அது வனமாலை. வைகுண்டத்துல அழகான மாலை வனமாலை, அது பேர் வைஜயந்தி. எந்த விதத்தான் பகவான் வனமாலையை நாட்டுக்காக இருக்க மாட்டார். வனமாலை, பீதாம்பரம், சந்தாமரை கண், இதெல்லாம் எந்த விதத்தையும் பகவான் வச்சுக்கோ. அப்போ வனமாலை வைஜயந்தின்னு பிராட்டி பார்த்து கூப்பிடுற இந்த சோகத்தை. வைஜயந்தின்னு ஒரு மாலை தானே, அது போய் பிராட்டி அதுக்கு சமானமா இருக்கான்னு அர்த்தம். போட்டி போடுற வைஜயந்தி பெருமாளை பிடிக்குமா, பிராட்டி பெருமாளை பிடிக்குமா? அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே இருக்குதா, வைஜயந்தி மாதிரி பிராட்டியோ, இந்த பிராட்டி மாதிரி வைஜயந்தியோ? அப்ப அதனால வைஜயந்தின்னு கூப்பிடுற இந்த பாசத்துல வைஜயந்தின்னு லட்சணம் சொல்றான். அஞ்சு அஞ்சு சரமா இருக்கும் அந்த மாலை, பஞ்சரூபாதியா மாலா, அஞ்சு சரமா இருக்கும். வைஜயந்தி கதாபதா கதாதரனான எண்பது மாவட்டம் வைஜயந்தி வந்து அஞ்சு சரவா இருக்கும். அஞ்சு மாலை, அஞ்சு கலர், அஞ்சு கலர், அஞ்சு வீதம், அஞ்சு வித வாசனை. தாபூத தன்மாத்திரா எதுக்கு அஞ்சு தரிசனிருக்கார், கௌஸ்தவன் தரிசனிருக்கார், அது ஜீவனுக்கு அபிமானி. பஞ்சபூத சிருஷ்டிக்கு பஞ்சபூதங்கள் போகணும், பஞ்ச தன்மாத்திரைகள் போகணும். சிறுக்கு எப்படி வைக்கி வாயு தேஜ சொல்ற போல பஞ்சு பஞ்சபூதங்கள், அதுக்கு காரணமான மாத்திரை தன்மாத்திரை. அந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச ஜன்மாத்திரை காமிக்கு போகும். அந்த அஞ்சு கலர், அஞ்சு விதம், அப்படி உள்ள அஞ்சு வித வாசனை, இப்படி பல விதமா சொல்லலாம். ஒரு கதம்ப மாலை தரம் இல்லை, ஒரே இல்லை, அஞ்சு விதமான மாலைகளே இருக்கு, ஒன்னுக்கு ஒண்ணு சேர்த்து கட்டிருக்கா. அப்படி அதுக்கு வைதிகன் பேரு. திருபூத மாலை பணமாலையாக சொல்றத அஷ்டபூஷ்ணாத்தியாயத்துல பெருமாளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் சித்திக்கிரம எல்லாம் அது பெருமாளுக்கு ஆபரணமா இருக்கு, ஆயுதமா இருக்கு. அப்பேற்பட்ட வைஜயந்தி சொல்றான், நீதான் வைஜயந்தி. நீ வைஜயந்தியானால ஸ்ரீரங்கனாருடைய அந்த கஷேத்திரத்துக்கே நீ மங்களத்தை தர. ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பர வைஜயந்தி, நீ வைஜயந்தி ஸ்ரீ, நீ அங்க ஸ்ரீரங்கத்தை எண்பது மகனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு மங்களத்தம் வருது. பெருமாளே மங்களம், ஸ்ரீரங்க மங்கள நிலையம், கருணாநிவாசம். சந்தியாமத்தை கட்சியை சொல்ல முடியும் நாலு விதேசத்தை. ஸ்ரீரங்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீரங்கம் எப்படி, ஸ்ரீரங்க மங்கள நிலையம், கருணாநிவாசம். ஸ்ரீரங்கமே ஒரு மங்களம், அது பெருமாள் ஒரு நிதி உதயல் மாதிரி. ஸ்ரீரங்க மங்கள நிதியம் கிருபியா இருக்கவர் கருணை, இல்லைன்னா நமக்கு எப்படி வைகுண்டம் கிடைக்கும்? நம்ம வந்த பொண்ணு பாவங்கள்லாம் வேற லோகம் தானே போகணும். நம்ம சரணாகதி பண்றது அவர் சொல்றதை கேட்டதாலே ரொம்ப கருணை. அதனால் ஸ்ரீரங்க மங்களையும் கருணாநிவாசம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்துக்கு மங்களத்தை தரக்கூடிய ஸ்ரீரங்க மங்கள விரும்பன வைஜயந்தி கூப்பிடுறார். எவ்வன முகாக யோயோகோ, எல்லா குணங்களும் எல்லா விபவங்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. யௌவன முகாக யௌவனமா இருக்கா ரெண்டு பேரும். வயசு என்ன? யௌவனமான வயசு, பால வயசு இல்ல, குமார வயசும் தாண்டி இருக்கு, யௌவன வயசு வரல. அந்த மாதிரி ஒரு 16 to 18 கூட வயசுல நிச்சயமா இருக்கவா ரெண்டு பேரும். பெருமாள் அப்படின்னா அகுமாரி வாணி சாஸ்திரம் சொல்லும் பெருமாளை, குமாரம் இல்லை யௌவனம் இல்லை, அந்த தெரியல உள்ள வயது உள்ள பெருமாள். அதே மாதிரி பிற்பேட்டை தான் அப்படி இருப்பா. அதனால அப்படி யௌவனமுக்காக தண்டதரத்துவம் தொழில் என்ன பிரிச்சுக்க போறாரு. அப்ப யௌவனமுக்காக சமானாக பிராட்டிக்கு அதிகம் பெருகுன்னு இல்லை, பெருமாளுக்கு அதிகம் பிராட்டிக்கு குறவுன்னு இல்லை, துல்லியமாக இந்த அனுபவங்கள் யௌவனங்கள் திருமேனி விபவங்கள் இதெல்லாம் பரஸ்பரேவ பரஸ்பரேன சம்சீரிய அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் பார்த்தா கண்ணாடி தெரியாத மாதிரி இருக்கு. குணங்களை பத்தி சொன்ன எத்தனையோ குணங்கள் தீபங்கள் இருக்கிறது உண்டு. நிறைய சொல்ற போது ஸ்லோகத்தை எடுக்கிறாரு சொல்ல பாருங்க. சொல்ல போது குணங்களை கண்ணாடியில கண்டு மகிழ்றாராம் பெருமாளே. நம்ம கண்ணாடி வச்சுக்கிறோம், நமக்கு மூஞ்சி அழுக்கா இருக்காது, பலபலம் இருக்கா, எங்கேயாவது ஓட்டம் ஓட்டம் இருக்கா, ஏன்னா கண்ணாடி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பெருமாள் பார்த்தா அவருக்கு தோஷம் ஆயிருக்கு, அவ குணங்கள்லாம் தெரியுதுதான் அவருக்கு. ஆக இவ்வளவு குணத்தோட பிரகாசிக்கிறேன் கண்ணாடியில, நில கண்ணாடியில பாக்குற இவருமா தெரியுத, கல்யாண குணமும் தெரியுதா அவர் பெருமாளுடைய கண்ணாடி அதை பார்த்து ரசிக்கிறது அவரு. ஆனா திவ்ய தமிழ் அப்படிதான் பிராட்டியும் பார்க்கலாம். திருசியமே பெருமாள் பார்க்கற போது பிராட்டி முகம் தெரிகிறது, என்ன பிராட்டி முகம் தெரிகிறது பார்க்கலாம். பிராட்டி பார்க்கும் போது பெருமாள் முகம் தெரிகிறது, வைகுண்ட மொழி அது அழகு. அந்த அழகு வைகுண்டம் இருக்கிற நிலக்கண் ஆடைகள் எப்படி ஒரு அழகு. பெருமாள் ஒருத்தான் புருஷன் கிருஷ்ணபுரம் சொல்லிட்டார். லோகத்துல அத்தனை ஜீவன் ஸ்திரீகள் தான், ஆம்படியா இருந்தாலும் ஸ்ரீபிராயம் இதரம் ஜெகது. அவர் ஒருத்தான் லோக பதி, புருஷம் பத்தியம் விஸ்வசே எல்லாரும் அவர்தான் பத்தி, மற்றவெல்லாம் பத்தினி தான். பத்தியம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம். அதனால எல்லா கண்ணாடினர் அழகா சொன்னார், கஷ்டாட்சரம் உபதேசம் பண்றாரு பிரணவத்தோட நமோ நாராயணாய. அதுதான் பெருமாளை காட்ட கண்ணாடி, அது எல்லா தத்துவம் ரகசியத்தை அதிகாரியும் அனுபவிச்சுவேன் பக்கம் பக்கமா. மூலமந்திரமாகிய கண்ணாடி அது அதிகம். அந்த மூலமந்திர அதிகாரத்தில் இந்த கண்ணாடி விஷயத்தை அஷ்டாட்சர விஷயமா அனுபவிக்கிறார் தேசிகம். நம்ம அனுபவிச்சிருப்போம் பிரணயினமிவ பிராப்தம் பச்சாது பிரியா சுதமன்விதம் மக ஜவுராமிஷ்டே திருஷ்டா மன உமனி தர்ப்பணே பிரபஜனதனாக சந்தக சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே பிசுமர மகாமோதஸ்மேர பசூர சமைஹி கிரமைஹி. காலட்சேபம் பண்றோம், அஷ்டாட்சர மகிமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அது பெருமாளுடைய தத்துவம், பிராட்டியுடைய தத்துவம், ஜீவனுடைய தத்துவம், சரணாலய தத்துவம் எல்லாருக்கும் அந்த வருந்த எட்டு எழுத்துல அதை பார்த்தா மோத மந்திரத்தில் கண்ணாடி லென்ஸ் வச்சு பார்க்கற மாதிரி அத்தனை தெரியுது. கண்ணாடி பெருமாள் பார்த்த மாதிரி அத்தனை அர்த்தம் தெரியுது. அதில் இதை பட்ட அனுபவிச்சாலும் அங்க சொல்றாரு பிரணயினம் மிகவும் பிராப்தம். புதுசாக கல்யாணம் தம்பதிகள் நல்ல கண்ணாடி வச்சிருக்கார், கண்ணாடி தான் அழகா பார்த்துக்கிறார் அந்த கல்யாணமான வது. அந்த அந்த மாப்பிள்ள பின்னாடி வந்து நிக்கிறான், எப்படி நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வரும். பிரணயினம் மிக பிராப்தம் பச்சாது பிரியா அஸ்வசமன்விதம். அந்த அவன் எங்கேயோ பின்னாடி இருக்கான், கண்ணாடி ரெண்டு பேரும் கொடுத்து இருக்க மாதிரி தெரியுது. அப்படி மகதி முகுராமிருஷ்டி அது மாதிரி அஷ்டாட்சரம் கண்ணாடியில நம்ம தத்துவம் ஜீவனா நம்ம தத்துவம் நமக்கு பெருமாளாக தருவோம். பெருமாளுடைய ஊன்னு பிராட்டி தத்துவம் இதெல்லாம் அந்த கண்ணாடியில தெரியுது. அவ்வளவு யாருக்கு பிரபதனதனாகும் கண்ணாடி பண்ற உத்தவத்துவாருக்கு தெரியுது. சுந்தைகி பிரபு அஷ்டாட்சபூர்வமாக அந்த பிரபுவான எம்பெருமானை அனுபவிக்கிறார். மகாமோத பிரசு உறக்கமை வாசையுள்ள புஷ்பத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அனுபவிக்கிறார் அஷ்டாட்சரத்தை சொல்லும். அதனால இதுல பற்ற சொல்றார் தர்ப்பணைவ பரஸ்பரேன. அந்த கண்ணாடியில ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களே சமமா செய்யுது ரெண்டு பேரும் அது அனுபவிக்காது. புத்தகத்தை சொல்லாது திருவந்தமாகிற கண்ணாடி, திருவந்தமாகிற கண்ணாடி சொல்ல திருவந்தம் கண்ணாடி அதுல எல்லாம் தெரியல வந்து சொன்ன திருவந்தமாகிற கண்ணாடி மாதிரி விளக்கப்பட்ட தெய்வீக வாக்கியம் அங்க உத்தகத்தாரியாசுல மாதிர விளக்கப்பட்ட திருவந்தமாகிற கண்ணாடி பரஸ்வரூபாதிகளையும் ஸ்வரூபஸ்வரூப விடயத்தில் காண அறிய சில வகையிலையும் சுவியக்தமாக காட்டும். எவ்வளவு அர்த்தம் எட்டுதான் நன்னா விளக்குறது நெஞ்சில்தான் விளக்குறாரு பக்கம் பக்கமா விளக்கிறாரு எட்டு எழுத்து எட்டுதான் மாசர விளக்கப்ப திருவந்தரமாகிற அவர் கலைச்சேரத்தை எட்டு எழுதி பார்த்தவொடனே தொடச்சி வச்ச கண்ணாடி மாதிரி எல்லாம் தெரியுது. கண்ணாடி அழுக்காத தெரியாது அதுக்கு எல்லாம் இருக்கும் தொலைக்கணும் அண்ணன் தொலைச்சி பல படாதவொடனே நன்னா தெரியும். ஆச்சாரிய உபதேசம் பண்றவொடனே இந்த திருவந்தரமாகிறது நன்னா அழுத்து இல்லாத படித்து தெரியும். மாதர விளக்கப்ப திருவந்தரமாகிற கண்ணாடி என்ன தெரியுது கண்ணு அழுத்து இல்லாத முகம் காது மூக்கு எல்லாம் விடாத படிச்சு தெரியுது தொலைச்சி விட்டாட்டு ஆச்சாரிய உபதேசம் பரஸ்வரூபங்கள் மகான் நாராயணாயன் பெருமாள் ஓம்ரத்தையும் பெருமாள் இருக்கார் ஆவல லட்சுமி தெரியுதா ஊல ஆவூமு பிரணவம் காண அறிய எத்தனை அப்ப சொல்ற 108 அப்ப சொல்ற முடிவுல அவ்வளவு தெரியுது இந்த 8 விதத்துல அந்த கண்ணாடியில பார்த்தா தெரியுது சுவியக்தமாக அவர் தேசிய கண்ணாடி சொன்னார் இங்கும் கண்ணாடி அப்படி பண்ற போது அட்டாட்சர சொரூபேன முகவீடு பரிவர்த்ததே அட்டாட்சர பிரம்ம வித்தியே ஒண்ணு நாரதர் சொல்ற அவ்வளவு வசதி அட்டாட்சரம் தானே அது மந்திரம் அது மனசுக்குள்ள நிறைய ஜபிக்கிறேன் அவன் தவிர உறக்க வசக்க உறக்க சொல்லவிட பிரணவத்தை ஸ்ரீ நமோ நாராயணாய சொல்லுங்க இப்போது சமீபத்தில் யாரோ சுவாமி சொன்னார் ஏன் சொன்னா தெரியல வெக்தம் இ பகவான் தேவகம் பகவான் நன்னாக தெரியல படிச்சும் தெரியல அஷ்டாக்கரத்துல அஷ்டாக்கரம் எது பெருமாளே நாராயண ஸ்வயம் அஷ்டாக்கரம் சாட்சாத் பெருமாள் அஷ்டாக்கர சொரூபேனே பெருமாள் நம்மகிட்ட இருக்கார் நம்மகிட்ட எங்க இருக்க வந்து தேமர் ஒரு நாக்கில் இருக்க நீ அஷ்டாக்கர ஜபிக்க ஜபிக்க அஷ்டாக்கர சொரூபேன முகேஷு நாக்கு முகம் உங்ககிட்டே இருக்காரு இக்குவாக்குற சிம்மாசனாதன் ஐக்கிரியத்தை சொல்ற பெருமாள் ஐக்கிரியம் தியானம் பண்ணா நம்ம வித்திய வரும் ஞானம் வரும் ஒரு நாட்கள் சிம்மாசனம் போட்டு அதுல ஏழுறார் ஐக்கிரியவன் ஐக்கிரியவன் பெருமாள் சிம்மாசனம் உண்டு திருநாடுல இருக்கார் கோவில் இருக்கார் எங்கயோ வைகுடர் இருக்கார் விஷ்ணு லோகத்தில் இருக்கார் ஐக்கிரியம் தியானம் பண்ணா எங்க இருக்காரு உங்ககிட்ட வந்துடுறாரு அந்த பெருமாள் எப்படி சிம்மாசனம் போட இருக்க வைக்கலாமா சிம்மாசனம் போட்டாச்சு எந்த இடம் முகத்துல நாட்கில நாக்காத்தான் பேசுறேன் இப்பாக்கு சிம்மா அசநாதன் ஹைகிரீவ் ஸ்தோத்திரம் அதே மாதிரி நார்மல் சொல்ற அஷ்டாட்சர சொரூபேன முகவீடு பரிவர்த்ததே அதனாலே அஷ்டாட்சரத்தில் பிராட்சி தெரிகிறார் பெருமான் தெரிகிறார் ஜீவன் தெரிகிறார் சரணாகிதி நமகான சரணாகிதி தெரிகிறது பிராட்சி மிதமான பக்கத்து பக்கத்து தெரிகிறார் பிரணவத்தில் ஆ ஊ மூதன ஆனா பெருமாள் ஊன பிராட்சி பக்கத்துல போய் இருக்கா பக்கத்துலயும் உட்காந்து இருக்கலாம் எது என்பதையும் எதிர் முதலும் இருக்கலாம் எதிரே பிராட்டி இருக்கா ஆ பெருமான ஊன்று பிராட்டி எதிர பெருமாளையே ரசிச்சுட்டு இருக்காள் இப்படி ஏதோ ஒவ்வொரு திவ்யதேசங்கள்ல தான் இருக்கும் பிராட்சி பக்கத்துல இருப்பா எல்லா கோவலிகம் காஞ்சி ஒரு தேவாதிராஜ சந்தேகம் மட்டும் பாருங்க பெருமாள் தேவாதிராஜ மறையில இருப்பார் மேற்கு பார்த்துருக்கு கீழே தாயார் இருப்பா அவரையே பார்த்து கிழக்கு பார்த்து அப்படி அதே ஆகுமோ எம்பெருமானம் பிராட்டியும் சேவை சாதிக்கிறோம் திசை என்ன பிராட்டி பார்ப்பலையும் உதித்த உடனே கஜேந்திரன்லாம் அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்பதான் பெருமாள் மாப்பிள்ள போய் உட்கார்றான் எப்பயும் வந்து பார்க்கல கிடையிற போது விஷம் அதுல வந்தது அப்புறம் உச்சை சொல்வதை ஐராவதம் எத்தனையோ வந்தது அப்புறம் பிராட்டி வந்தான் கடைசி பிராட்டி வந்தவங்க நேரம் போறான் பெருமாள் எழுந்திருக்கான் அவள் எழுதி போய் உட்காண்டா மாலை போடாத அப்புறம் அப்புறம் தான் போட போற எழுதி போய் உட்காண்டா ஆசனம் தான் எட்டுது அது தேசிய அழகை அனுபவிக்கிற அக்ரே பத்து சர்வீஜமயேன்னு ஸ்லோகங்கள். அக்ரே பத்து போன உடனே உட்காரணே ஐக்கியம் நான் சிம்மாசம் உட்கார பிராட்டி விரும்ப உட்காருவானா அப்படியே தாமைய தாமரையால் பேரு பத்மாசனின் பேரு பத்மத்தை ஆசனமாக உடையவள் ஒரு பேர் உள்ள அக்ரே பத்து சரசிஜமயே பெருமாள் இருக்கார். ரிஷிகள்லாம் ஆசுரால் தேவலாம் பார்த்துருக்கா இவ யாரையும் லட்சியம் பண்ணல. யாருக்கும் ஒருத்தர் கெட்ட குணம் ஒருத்தர் நல்ல குணம் இன்னொரு கெட்ட குணம் இருக்கு. கல்யாண குணம் யாரும் இல்லை நேரம் பெருமாண்ட அவர்தான் சரஸ்த கல்யாண குணம் உள்ளவர். பத்ரபீட்டே நிஷன்னாம் பத்ரபீட்டம் மங்களமான பீட்டம் பத்ரபீட்டம் அதுல உட்காண்டாம் பெருமாள் எதிர சரசிஜமயி பத்ரபீட்டம் தாமரைய தாமரைதான் உட்காரு அதிரியும் அம்போராதிரியே அதிக சம்பிரவாதி உச்சிதாம் துவாம் உனக்கு அப்படிதான் உட்காரணும். நல்ல பீடம் பத்திர பீடமும் தாமரையும் சேர்ந்த இடத்துல நீ உட்காருவ. நீ எங்கே வந்தவோ பார்க்கிறது அதுவே அலமோதிர வெளி மாறான சமுதிரம் அது அது கடைஞ்சா எப்படி வெண்ண வரும் அது வரும் எதுவோ வருது. அந்த பார்க்கடலுடைய கடைசியலுடைய ஒரு சாமர்த்தியத்தினால சுதா வந்தது அமிர்தம் சுதா சகோதரியும் பேரு சுதா வந்தது சந்திரன் வந்தான் வள பிராட்டியோட வந்ததுனால சுதா சகோதரி சந்திர சகோதரி அப்படிலாம் பிராட்டிக்கு பேரு அம்போராஜே அதிகித சுதா சம்பளவாது உச்சிதாம் துவம் புஷ்பாதார சைத பவனி புஷ்பகலாவர்த்தகாத்தீ மேல மேகங்கள்லாம் அப்படி மேல பார்க்கிறது பிராட்டி எழுதுகா அப்படியே பூ சரியுதுதான் மேகங்கள்லாம் மழை மழை மழை சரியில்லை பூவா சரியுதுதான் பூவா சரியும் போது எல்லாம் மழையதான் மறந்து போச்சு அப்படி பூ போட்டதுகள் திராட்டி மேல புஷ்பாதார சைத பவனை லோகங்களே தெரியலையாம் மேகங்கள் பிராட்டிக்கு சொல்லுகிற இந்த பூ மாதிரியானது எல்லா லோகங்களும் மறைச்சொரு பூ புஷ்கரா வர்த்தகாத்யி புயல் மேக உயர்ந்த புயல் அது மேகத்துல இருந்து வருது அதோடு சேர்ந்து பூவோ சொல்லுகிறது எல்லா நல்லா பக்கத்துலையும் இப்படி பெருமா பிராட்டிக்கு திருமஞ்சனம் ஆரம்பிச்சு வைக்கிறது மேகங்கள் ஆரம்பம் தான் சித்தாரம்பா கனக கரசி எட்டு கஜங்கள் திக்கஜங்கள் எட்டு உண்டு அது பார்த்தது இந்த மேகங்கள் இப்படி திருமஞ்சனம் பண்றது பூவாறு நம்ம இந்த திருமஞ்சனம் கீழாபி எடுத்தாலே நமக்கு பிராட்டிக்கு திருமஞ்சனம் பண்ணாலே நமக்கு பெருமை அது அதுல வரதான் எட்டு கஜங்கள் அபிஷன்சன்னு கஜேந்திரா கனக கரசி பொன் குடத்தாலே இந்த பால் கஷீராப்தி ஜலத்தை எடுத்து பிராட்டி திருமஞ்சனம் பண்றது இந்த வந்திர பீடத்தை உட்கார்ந்த பிள்ளை பத்மாசிரி தாயாரு எங்க உட்காந்துருக்கான் அக்ரே பத்து பெருமாள் கழக பார்த்தா இவர் மேற்கு பார்த்து இல்ல அவர் மேற்கு பார்த்தா இவர் கழக பார்த்து எதிர அக்ரே பத்து இது பெருதேவ தாயார் நம்ம பார்க்க முடியும் அதனால பெருமாள் எதிர எதிர இருக்காவும் அக்ரே பத்து அது அஷ்டாக்கிரத்தை சொல்லப்படுது ரகசியமா தெரியுது அதனால குணராசைகான போன சொல்றத குண கூட்டங்கள் குண கண கணா குண கண மகோததி பாஷிகார் செல்ல முடியாது அப்படி இருந்து அப்படிங்க பிராட்டி எப்படி இருக்கான பெருமான் மாதிரியே அழகு பெருமான் மாதிரியே வயது பெருமானாலே விருத்தங்கள் மனசு அப்படி எவ்வளவு திசைகள் எல்லாம் அங்கே வத்து தரமையே அப்படியே விட்டவள் யாரு பிராட்டியே நீ தானே அப்படி இது பண்ணி திருமணம் பண்ணிதுகள் பெருமாளுக்கு எதிர நீ எழுதுக்க போதும் அப்ப ரங்கநாயகியே நீ ஸ்ரீரங்கத்துக்கே மங்களத்தை உண்டாக்குது அதான் கூப்பிடுறது ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பன வைஜெயந்தி வைஜெயந்தி வேற இல்லை நீ வேற இல்லை ஏன் வைஜெயந்தின் எல்லாம் திருமணம் பண்ண உடனே அதுல அலங்காரம் பண்ணி பெருமாள் மாறல எழுதிட்டான் விஷ்ணு விஷ்ணுஸ்தலம் ஹரி விஷ்ணோஸ்தலம் அதே எல்லா தேவையும் எல்லாரும் பார்த்துருக்காங்க நேரம் போய் திருமணம்னே பெருமாள் மாறல உட்காண்டவர்கள் எல்லாம் பார்த்துருக்கு தேவை அதான் அக்ரே பத்து அப்படி பெருமாள் போயினா ஏன்னா எல்லாம் நமக்கு ஒத்தவன் இவன் தான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது துல்லியசீல வயோவர்த்தம் துல்லியா ஜனலட்சணம் பெருமாள் பிராட்டி ஒரே மாதிரி இருப்பாள் ராமாயணத்தை அனுபவிக்கிறார். துல்லியில வயோதாம் துல்லியாபி ஜனலக்ஷணம் அப்படி பெருப்பிட சீதைக்கு மாதிரி ராமன் ராவணமாக சீதை எப்படி துல்லியில வயோதாம் துல்லியமான ஒரு வயது யௌவனங்கள் விருத்தங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் அப்படி துல்லியில வயோதாம் ரெண்டு பேர் அப்படி அவதாரத்திலே அப்படின்னா வைகுண்ட பெருமான் எப்படி இருப்பார், சீராத்திரி எப்படி இருப்பார், குணராசியா எவ்வளம் இத்தியாதிகள் எல்லாம் சீலம் விருத்தம் அபிஜனங்கள் எல்லாம் எல்லாம் துல்லியில வயோபுருத்தாம் துல்லியாவி ஜனலட்சணம் அபிஜனம் இவர் பெரிய குலம் நெகருடைய பிள்ளைன்னா அவர் பெரிய ஜனங்களுடைய பெண்ணுகள் குலத்திலே ஈக்குவலாக வரும் எல்லாத்தையும் ஈக்குவல் அப்படி இருக்கா. ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பன வைஜயந்தி மகதிரங்க தாமாதிகேன தேசிகம் மகதி ரொம்ப பெரிய க்ஷேத்திரம் இல்லை ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் சொல்லுவார் அதான் 108 அதான் முதல். அப்ப மகதிரங்க தாமாதிகை அம்மாவுக்கு சொன்னார் ஸ்ரீரங்கத்தர வெங்கடாதிரி கரிகிரியாது சதோட்டரஸ்தானே கிராம நிகேதி நெரிச்ச நிறைய எடுக்கிறார் பரத்வாதி பஞ்சகம் ஒரு ஸ்லோகத்தையும் நடாதுரு அம்மாள் அவர் சாக்கிய ஸ்லோகத்துல மகதிரங்க தாமாதியே தேசிய சொன்னபடி அவர் தான் முதல் 108 விதேசங்கள் நம்ம சேவிக்கிறோம் பெருமாதேவர்களுக்கு இடம் ஆரம்பிக்க ஸ்ரீரங்க தல ஸ்ரீரங்கம் என்ன வெங்கடாத்ரி திருமலை என்ன கரிகிரி காஞ்சிபுர பெருமாள் கோவில் என்ன இந்த மாதிரி 108 திவ்யதேசங்கள் பெருமாளுடைய தேசம் 108 சேவிக்கணும் முடியல ஏதோ சில சேவிக்கிறோம் எதுவும் முடியல நிச்சயம் நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு இடத்துலயோ இருக்கும் அங்க பெருமாள் நம்ம கோவில் நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஆராதிக்கிறோம் 108 தினம் போயிட முடியுமா அதே சக்தி இவ்வாறு உண்டு சந்தோஷம் பண்ண உடனே கிராம நிக்க எத்தனை எடுத்து கிராமத்தில் பெருமாளுக்கு அங்கே சேவிச்சிருக்கலாம் அதுவும் முடியல ஆத்து ஆராதம் பண்ணுவா விக்கிரமோ ராமனோ கிருஷ்ணனோ சரங்கிராமோ அப்படி ஆத்துல அரங்கலாச்சு கிராமமாச்சு ஆமாச்சு இதெல்லாம் பெருமாள் ஏழுகளுடைய இடங்கள் பெரியவர்களுக்கு போக பெருமாள் எல்லாம் இருக்கு அதனால மங்களம் பெருமாளையும் கேட்ட வேலை ஜனங்களுக்கு பக்தாளுக்கு சரணாகதாளுக்கு மகாபக்தாளுக்கு நல்லது தரணும்னு ஒரு மங்கள எண்ணம் அதனால பிராட்டியை எழுதிட்டான் ஸ்ரீரங்கத்துக்கு மங்களத்தை தரா எம்பெருமான் திருவாரூரை விட்டு அகல மாட்டான் அகலில்லேன் இதயம் என்று விஷ்ணுமூர்த்தி ரணபாயினி அதனால நிறைய பூக்கள் பாசனைகள் மலைகள் மாலைகள் பலவித பூக்களின் தொகுப்பு தான் வைஜெயந்தி மாலை எத்தனை பூசியத்து கட்டுகால மாலை மாலை வைஜெயந்தி லட்சணம் சொன்னேன் அது பெருமாள் எப்பவும் இருக்கும் வைஜெயந்தி இந்த வனமாலை ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதமா பிள்ளை சொல்லப்படுறார் பக்தன் போய் சேவிக்கிறான் ஐயோ கை கூப்பிட்டானே இவங்க என்ன தருது ஐஸ்வர்யம் தருதா அக்ஷரம் தருதா பரமபக்தியை தருதான் யோசிக்கிறாளாம் பரமத்தோட தர இவன் பண்ண காரியத்துக்கு ஒன்னும் தர முடியாது வெட்டி தர பண்ணிடலாம் திருநின்ற பக்கம் திருவிழிப்புதான் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலையும் ரெண்டு பேரும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் ரொம்ப இனிக்கிறதான் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கிற போது அந்த குணங்கள் எல்லாம் கண்ணாடி பாக்குற மாதிரி தெரியுது அந்த ஸ்லோகத்தை சொல்றோம் அன்னேபி யௌவன முகாக யுவயோ சமானாக ஸ்ரீரங்க மங்கள விஜம்பன வை ஜெயந்தி பரஸ்பரேணீரீனிபுஸ்வஸ்வீகாந்தபதிபாரச்சு க்ஷமாதீன்வாபோக்தம் இவயோகோ ஆத்மனிபிதா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்லே இருக்கும் முதல்ல ஆள வந்தாரோ குரத்தாரோனோ இவரோ தேசிகனோ பெரும் பிராட்டி தான் வசிச்சு சொல்லிட்டா பிராட்டி வசதினா பெருமாள் விட்டு போமாட்டேன் பெருமாளை விட முடியுமா அவரி சேர்த்து அனுபவிக்கிறோம் சமுதாயத்தில் மீசனம்ன்ற தொந்து தேவதை தான் நமக்கு இரட்டை தேவதை ரெண்டு பேரும் சமானமா எல்லா இருக்கட்டும் யார் வசதி யார் கட்டுது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குமே யுவத்யாதவு துல்லியேபி தப்பும் சகுலபான் அபரவசதா குணங்கள் எல்லாம் பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாறி குணங்கள். பிராட்டி வரிசையா பிராட்டி வரிசையா எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம சொல்லக்கூடாது. அதனால நம்ம திருமணம் செய்யணும் ரெண்டும் பெருமானும் பிராட்டியும் கேட்டுருக்க உடம்புல திருமணம் அழகாக சொன்னார். சிறுவர் லட்சுமி மட்டும் ஐஸ்வர்யம் பண்ண, லட்சுமி மட்டும் தாயார மட்டும் பூஜை பண்ணுவா, ஜபிப்பா ஆராதனை பண்ணுவா, உபாசனை பண்ணுவா. அந்த மாதிரி நானும் பாத்துருக்கேன். அவள் என்ன பண்றா, எங்களுக்கு பிராட்டி தான் லட்சுமி தான் ஓசத்தி, பெருமானுக்கு தெரிஞ்சு நாராயணன் ஓடி பேரு என்ன அது அர்த்த புரியாது சொல்லுவான். அவனுக்கு கெட்ட குணங்கள்லாம் கிடையாது, அவனுக்காக மேல ஒருத்தம் கிடையாதுன்னு ஒரு தரித்திரத்துவம் அவனுக்கு இருக்கு. தரித்திரம் இல்லைன்னு அர்த்தம், இது இல்லை அவங்ககிட்ட. அதனால தரித்திர நாராயணன் பேரை தவிர ஏழை நாராயண அர்த்தம் இல்லை. அதனால சில பேர் தேசிய அழகா சொல்ல சுவாமி வாகு நீதான் பிராட்டியே நீதான் பரம்பொருள் உனக்கு மேல ஒண்ணு உண்டா அப்படின்னு நான் சில பேர் தத்பிரியம் லோகநாதம். நீங்க பெருமாளுக்காரில் யார் உண்டு? பெருமாளுடைய பத்தினி தானே, அவர் தான் சர்வலோக ஈஸ்வரன் பேரு. அதனால அவர் தான் வச்சுட்டு சில பேர் அப்படி குச்சாங்க. சிந்தையிலிருந்த கலகமலினி ரெண்டு பேரும் கலகம் செண்டை, பிராட்டி பக்கம் ஒருத்தர் பெருமாள் பக்கம் ஒருத்தர் செண்டை. கிஞ்சிருத்து இந்தியமக்னி ரெண்டு பேரும் வசதி தான். அந்த பெருமாள் பிராட்டியுடைய அனுபவத்துல ஆழ்ந்தாழ்ந்து போறா, கொஞ்சம் மேல வரா. நீங்க தெரியாதுன்னா அவன் அமர்ந்து மேல வருவான். தத்துவம் தெரியாதுன்னா பண்ணுவான், அதான் பிராட்டியில் அமர்ந்து மேல வரான், பெருமாள் அமர்ந்து மேல வரான், மேல மேல வர அமர்ந்து சொந்தம் வைத்தே விகிதோ சௌமிகினாம் ஸ்ருதினாம். உனக்கு சந்தோஷப்படணும்னு வேதங்களே என்ன சொல்லுது? ஸ்ரீயம் தேவீம் உபக்வயீம் விஷ்ணு பக்தியும் மகியும் தேவீம். பெருமாளோட உனக்கு சந்தோஷம் வரணும்னா பெருமாளை கொண்டாடுவீர்கள். உனக்கு சந்தோஷம் வரணும்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசூக்தங்கள்லாம் பெருமாளை விட்டுதான், விஷ்ணு பக்தியும் விஷ்ணு பிரியே அவர் சேர்த்து தான் சொல்லிட்டு. வேதங்கள்லாம் உனக்கு பிரீத்து வரும்போது பெருமாளையும் சேர்த்துது. நம்ம ரெண்டு பேரும் சமந்தானே. சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பவாரோடோ பகவதி பெரும் தாயாரே பாக அவரோடோ பவாரோடு யுவம். நாங்க அப்படி சண்டை போட மாட்டோம். சரி, தம்பதி தெய்வதம் அதிபத்தியாயிருக்கிற தம்பதி எங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான், லட்சுமி நாராயண தான் எங்களுக்கு தேவதை, கழகம் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை சொன்னார். சொல்ல ஜீல வயோருத்தாம் ஒரே மாதிரி சொன்னார் ராமாயணத்துல அனுபவிக்கிறது வால்மீகி. ராவண சீதியும் நற்பண்புகள் ஒரே மாதிரிதான் இருக்க ரெண்டு பேரும். வயசு ஒரே ஒத்த வயசு. விருத்தாம் செயல்கள் ஒன்னா இருக்கா. துல்யாபி ஜனலட்சணாம் இவள் ஜனகர் புண்ணி இவள் தசரதம் பிள்ளை. ராக பார்த்தா ராக ஓவா இருக்கதி. அப்ப வைதேகி ராமனுக்கு தான் பத்னியா இருக்க முடியும். யார் சொல்றா? ஹனுமான் சொல்ற. எப்ப சொல்ற? சுந்தர காலத்துல திரு சீதி தேடும் போது லங்கையில அசோகத்துல இருக்காரு. அவளை பார்த்த முதல்ல பார்க்க முதல்ல சுக்ரீவன் சீதி தேடுவதற்காக சுக்ரீவனோட பெருமாள் சிநேகிதம் பண்ணிட்டார், சரணாகிதி பண்ணிட்டார், குரங்குண்ட போய் சரணாகிதி பண்ணிட்டார். ஏன்னா ஒரு அந்த கபந்தன் சொன்னான், நீ சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கோன்னு. வேற ஏதோ தத்துவம் இருக்குன்னு ராமன் கேட்டார். மனுஷாவதாரம் தான். வாலியிட சக்கியம் பண்ணிக்கல, வேற யாரோ பலவான சக்கியம் பண்ணிக்கல சீதி தேர்றதுக்கு. அந்த கபந்தன் சொன்னான்ட்டு சுக்ரீவன் குரக்கரசன் குரங்கு ராஜா. என்ன பேசுறாங்க இல்லாமா இருக்கலாம், ஆனா குரங்குதான் ஜாதியில. அவனை போய் சக்கியம் பண்ணிட்டார் அக்னி சாட்சியாக. நான் அவனை சபதம் பண்ணிட்டான், தேடுறதுக்கு அனுப்பிச்சான். நாலு திக்கு நாலு வானராளை செத்துக்கிட்ட அனுப்புறான். குழுக்கள் எல்லாம் குரங்குகள் அனுப்பிச்சான். வயிறு ஓரது சுக்கிரி வாக்கியம் பேரு. சீதையை தேடுவதான் தொலைச்சி விடுவான். நான் குரங்குகள் ராஜா போலே போறது நாலு பக்கம் தெற்கு போயிருந்த அனுமான லீடரை வச்சு அப்படி போச்சு. அழுகல இந்த அனுமன் ராமனுடைய அழுகல மயங்கினார் முதல்ல பார்த்தவனே அனுமான். இது அனுமானுடைய பக்தியிலையும் ஞானத்தையும் மயங்கினார் ராமன் லட்சுமணர். அன்னிலேருந்து அனுமான் சிறிய திருவடி ராம லட்சுமணர் பக்தியா இருக்கார். ராமதூதரானார் என்ன குரங்கு தானே. முதல்ல பார்த்த உடனே டெஸ்ட் பண்றாரு. சுக்ரீவன் பயப்படுறான், இது யாரோ வாலி அனுப்பிச்சு ஆளோன்னு. இவர் ஞானியானதுனால டெஸ்ட் பண்றார். எல்லாம் சோதனை பண்ணிதான் குரங்குகள் விஷயத்தை எடுக்கும். கபி குரங்கு சுபாவம், இருந்தாலும் ஞானமானவர். சூரியங்கிட்டே ஒரு வியாக்கரண சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணார், நவவியாக்கரண பண்டிதன் பேர் அனுமாரி. அவர் தெற்கு திசையில போறார், ஐயோ போய் கண்டுபிடிக்கிறார் சூரியன். பார்க்க மனசுக்குள்ள நஞ்சிருக்கலாம், அனுமார் பார்க்க ஆஹா முதல்ல பார்க்க மண்டோதிய அரண்மனைக்கு போறார், அவர்தான் சீரன் நினைச்சார், அது அழகெல்லாம் பார்த்து குறைஞ்சுதானே. அப்புறம் இந்த ஞானத்தான் தேவா இவ எப்படி இருப்பார், ராவண மக்கள் இருப்பாளா சீதை சேர்த்துக்கிறார். அப்புறம் அசோக வந்துக்கு போறார், அசோக வந்து பார்த்த உடனே ஆஹா என்ன அப்படி ஜொலிக்கிற அழகா இருக்கா, இந்த காட்சியில பசி பட்டி இருந்துட்டே போங்க. அப்ப கொண்டாடுறாரு, ஏன் கொண்டாடுறாரு, ராமன் சீதையை தேடி சுக்ரீவன் அனுப்புறானே, அப்ப நினைச்சிருப்பாரு மனசுல இது நம்மளே போக மன்னிக்கணும், இப்படி பத்தி தொலைஞ்சிருக்கான, இந்த ஒரு புருஷன் ஊர் ஊரா அனுப்புறானே இந்த சுக்ரீவன், அவ்வளவு பத்தி இப்ப பைத்தியமான நினைக்கலாம். ஆனா சீதையை பார்த்த உடனே அந்த எண்ணெல்லாம் மாத்தி விட்டாரான் வாரணி, ஆஹா எப்படி இருக்கா, அங்கதான் இந்த ஸ்லோகம் வருது, துல்லதீல வயோபுருத்தம் துல்யாபி ஜனலக்ஷணம், இப்படிதான் இருக்காளே. நம்ம ராமனை பார்த்தாச்சு, சீதையை பார்த்தது இல்ல, அவ்வளவு போதே எல்லாத்தையும் இருக்காளே. அப்படி சீதைக்கு தான் ராமன் பத்தி, ராமனுக்கு தான் சீதை பத்னியா இருக்கணும், வருங்க பத்தி மாறி போயிடுவாங்க, நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டும். அழகா கொண்டாரா இல்ல எத்தனை இடத்துல மறுபடியும் சொல்றாரு, அது மினியே சொல்லிட்டு பார்த்த உடனேயே அசியா அதேவியா யதாரூபம், ராமனை சேவிச்சோம் பத்தியை நான் பார்த்து இப்பதான் பார்க்கணும், அதே மாதிரி இருக்காள் எல்லாத்தையும் அங்கங்கள்ல அங்க பிரத்யங்க தோட்டம் துறையு பாக்குற அங்க நன்னா இருக்கு. பிரத்யங்கம் காரு தலை மூக்கு கண்ணு நகம் கை கால் நகம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அங்க பிரத்யங்கம் அப்படியே இருக்காள். ராமஸ்தது யதாரூபம், வால்மீகி அனுமான் வாக்கியத்தார் அனுமான் சொல்றாரு, அப்படியே ராமனுக்கு மாதிரியே இருக்காள் எல்லாத்தையும், இவதான் ராமனுக்கு, ராமனுக்கு தான் இவர் சீதை திருமணம் பண்றாரு. அவர் மக்கள் என்ன அஞ்சுக்கிறவர், இதுபோது ராமன் இவ்வளவு சமுதான விஷயம் பார்க்க சொல்றாரு நினைச்சிருக்கலாம், அப்படியே வாபஸ் வாங்கிட்டார். ராமஸ்தது யதாரூபம் தஸ்யே மதிபேட்சணம், அப்படிப்பட்ட துல்லஜீகளே யௌவன முகம் சொல்றாரு, துல்லியேபி பகவதி பொங்க சொல்லவான்னு சொன்னத இங்க அனுபவிக்கிறார். எல்லா குணங்களும் இதுல யுவத்வாது ரூபங்கள் எத்தனை சொல்ற பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காரு பட்டர்கள், பகவதி பகவான் பகவதி அவர் பகவான் பெருமான் பாருங்க சொல்லவான் குணங்கள் என்ன, அபர வசதா அதுக்கு அடங்காத ஈஸ்வரியா இருக்குது, ஈஸ்வரனா இருக்குது, சத்ருவா இருக்கிறது, ஸ்திரமா இருக்கிறது, மிருதுவா இருக்கிறது, பசி பாராட்சியமாக இருக்குது, கருணையா இருக்கிறது, க்ஷமையா இருக்குது, இவ்வளவு குணங்கள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, யார் பெரியவா சமானன்ட்டார். ஆத்ம குணங்கள், குணங்கள் மூணு விதமா சொல்லுவா, ஆத்ம குணம் பெருமாள் எங்க எல்லாம் பரவி இருக்காரு, அது யாரும் எப்படி பார்க்க முடியும், சாஸ்திரம் ஆரம்பிச்சது விஸ்வம் விஷ்ணு எல்லாம் பரவி இருக்காங்க, நம்ம எங்க பெருமாள் எங்க காரு எங்க கை பார்க்க முடியும், நம்மளெல்லாம் எங்கும் பரவி இருக்காங்க, அவரால் தெரிஞ்சுக்கலாம், அது ஆத்ம குணத்துல முதல்ல. அவர் திவ்ய மங்க வைகுண்டத்தில் சாதிச்சிருக்கார், திருநெல்வேலி இருக்கார், திருக்கை திருக்கா இதெல்லாம் இது கைகால ஒன்றும் அவசியம் இல்லை, எங்க தான் பரவி இருக்காரு, பத்தாம் கட்சி சொல்ல சேவைகளும் நேர சேவைகள் உருவ மாட்டானா, ரூபத்தோட இருக்கார் பெருமாள், அரூபமாவும் இருக்கா எங்க பார்த்தாலும், ரெண்டாவது குணம் திரு திவ்ய மங்கள வைகளும் திருமேனி பத்தாள் போக எடுத்துள்ளது, அது ஔச்சல்யம் அப்படி பல பழத்து எல்லாருக்கும் இல்லை. அப்புறம் திவ்யாத்ம சுரூபம் பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிறது, தன்னுடைய நிலை எங்கும் பரவிக்கிறது, விஸ்வாத்ம சுரூபம் திருமேனியில் இருக்கிறது, திருமேனியில் கிராம நிகேதனையை எடுத்துள்ள வைகுண்டத்திலேருந்து ஆரம்பித்து 38 கஷேத்திரங்கள் கிராமத்தை பிரதிஷ்டை பண்ண இடம் ஆற்றுல எல்லாத்தையும் பெருமாள் இருக்க பரவில்லாத இருக்க, அப்படிப்பட்ட உனக்கே இருக்கும் மலர்பாவை சொல்றாரு அனுமார் மாதிரி அனுமா இவரு சொல்ற நம்மால் வாங்க பாருங்க, எனக்காராவமுதாய் எனதாவியாய் இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் உனக்காயாவிடத்த கொண்டரேக கண் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோல மலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோ. எப்படி அனுபவம் அனுபவிச்சாரோ நம்மால் வாழ்க்கை அனுபவம் பத்தாம் திருவாரணை முடிக்கிற போது எனக்குராவுலாய் பெருமாளையும் பெருமாள் அடிக்கடி சேவை சாதிக்க பெருமாள்வார். சேவைக்கு சேவைக்கு திருப்தி வரல. எனக்கு ஆறாவதாய் அபரியாப்தா மட்டும் ஆறாவதன் பருக பருக திருப்தி வராதுக்கு ஆறாவது பேர். எனக்கு ஆறாவதாய் எனதாவியை என்னுடைய பிராணனே நீதான், பிராணம் தானே ஜீவன் இருக்கும். எனது ஆவியை இங்க ஆவியினா பிராணம், அடுத்து இன்னுயிரை உயிர் தான் ஜீவன். ஜீவனாக எனக்கு நீதான், எனக்காராவது பிராணன் நீதான். மனக்காராமே மண்ணில் விட்டாய் திருப்தியே கிடையாது. எனக்குதான் உன் அனுபவித்து திருப்தி இல்லைனா என்ன உனதுக்கு உனக்கு திருப்தி கிடையாது. ஸ்ரீபாஷன் கடைசி சொல்றாங்கதே கதாதி ஆவர்த்தையை செடி திருப்பி அனுபவிய மாட்டான். பெருமாளுக்கு இவருக்கு அனுபவிப்பு இவருக்கு பக்தன் அனுபவிக்கிறது திருப்தியே கிடையாதான். மண்ணி உண்டிட்டாய் சாப்பிட்டுட்டாயினர் சாப்பிடுறது என்ன அனுபவம். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் சாப்பாடு என்ன அர்த்தம் வைகுண்டத்தை அனுபவிக்கிறது. அகமன்னாத அகமன்னாத அகமன்னாத இப்படி உபரிசம் சொல்ற மாதிரி மனக்காரா மண்ணி ஒன்றிட்டாய் இனி ஒன்றொழியாய். இனிமே நான் தான் நீ என்ன ஏற்றுட்டிய என்ன ஏற்றுட்டிய உன் அனுபவம் எனக்கு என் அனுபவம் உனக்கு. இனிமேல் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது. நீ தான் நான் நான் தான் நீ அப்ப ஐ அப்படின்னா என்ன அத்வைதம் இல்லை அனுபவத்துல ஒரே ஒரு ஞாபகம் வருது பெருமாளே உன்னுடைய சுபாவமா நிறைய நிறைவா காயாம்பு பூ மாதிரி ஒரு கலர் கருப்பு கலர் அதுவும் அடர்த்தியான அழகான காற்று இருக்க காயாம்பு இன்னும் புஷ்டியா இருக்கும். உனக்காயாக பொண்டரீகக்கண் தாமரை எந்த அவதாரத்தையும் அவனுக்கு பொண்டரீகக்கண் செங்கனி வாய் பவள வாய் உண்மை உனக்கு ஏற்கும் இப்படிதான் இருக்கியே திடீர் ஞாபகம் வருது. இப்ப ஒன்னு உள்ளதான் சோத்திரமான அனுபவிச்சேன் பினாட்சி பக்கத்துல இருக்காரு இவர்தான் உனக்கு ஏற்பவள். உனக்கு ஏற்கும் கோல மலர்ப்பாவை அழகான மலர்ப்பாவை பத்மாசனி இருக்காளே பத்மா அவதான் உனக்கு. நீ பத்மநாபன் அவ பத்மாசனி அன்பா யாருக்கு அன்பா யாரு ரொம்ப பிரீத்து வச்சிருக்காரு பினாட்சி கிட்ட பினாட்சி கிட்ட. அதனால எனக்கு தான் வச்சிருக்கேன் பினாட்சி கிட்ட வச்ச வச்ச அன்ப எனக்கு வச்சிருக்கேன்னு ஆனந்த கூத்தாடுற. அதனால உனக்கேற்கும் கோலமல பாவை கண்பேயோ சொல்ல திவ்யகுணங்கள் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு. அப்ப ரெண்டு பேருக்கு ஒண்ணுன்னா சிவத்வாது சொல்லியே பி ரெண்டு பேரும் புகழ்ருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு நீ வச்சுட்டியா நான் வச்சுட்டியா அப்படின்னு சர்ச்சை வருது. ரெண்டு பேரும் உள்ள நீ சேஷியா நான் சேஷியா நடவு பெருமாள்தான் சேஷின்னு அப்ப நானுன்னர் நீ உனக்கு இல்லை நீ சேஷியும் சரி எனக்கு பத்தினி தானே பெருமாள் பத்திக்கு இறங்கினதான் பத்தினி நீ எனக்கு சொல்லி தான் எல்லாத்தையும் பத்தினி பேர உனக்கு உனக்கு பத்தினி தானே. யாகத்துல ரெண்டு பேருக்கு சமந்தான் பத்தி பத்தி இருந்தாலும் யாகம் பண்ண முடியாது பலருக்கும் ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் கூட ஒத்தாசைப்படுறது என்ன பத்தினி தான். அப்ப பத்தினி என்னதான் அவளுக்கு பத்தினியும் பேரு அதே மாதிரி பத்தினி தானே நீ சரி ஒத்துக்கிட்டேன்னா அப்ப யார் சேஷின்னா நீ சேஷியாவே இரு உனக்கு நான் பத்தியா இருந்தேன் சர்வசேடி சொல்றேன் ஜனங்கள் என்ன புரிச்சுட்டா யுவத்வாது தொல்லியேபி அழகா சொல்ற அதை பிரிச்சுக்கிறார் வரலாம் குணங்களை பிரிச்சுக்கிறார். பிரிச்சுக்கிற போது ரெண்டு பேரும் வித்தியாசமே கிடையாது. யுவா அகுமாரகா ரெண்டு பேரும் வயசு அப்படிதாங்க. இப்படி அவதாரம் அழிஞ்சே ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கா கீதை பகவான் சொல்ற என்னுடைய அவதாரம் லீலைகளா இருக்கு ஆச்சரியண்டா அப்படின்னு சொல்ற ஜென்ம கர்மஜமே திவ்யம் என்னுடைய அவதாரங்கள் என்னுடைய கர்மா லீலைகள் எல்லாம் திவ்யம். மனுஷன் அவதாரம் மனுஷன் இல்லை நான் திவ்யமானது இது யார் சாஸ்திரத்தால் தெரிஞ்சுக்கிறானோ கிருஷ்ணன் மனுஷன் தானே இடையன் தானே சிங்கன் தானே மீன் தானே நினைச்சானே என்ன புரியணும் அவதாரத்துடைய விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். ஜென்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோவே தத்வதா இப்படி தெரிஞ்சிருந்தாமே வைகுண்டம் தான் வைகுண்டம் நிச்சயம் உனக்கு பெருமாளை பரதத்தம் தெரிஞ்சுன்னா அர்த்தம் ஆச்சாரியம் தான் பரதத்தம் வரப்போகுது. மனுஷன் ஜாகிரதை பண்றாரு கீதைகளை உபதேசம் தான் பண்றது. அதனாலே சிக்வாதேகம் புனர்ஜென்மனைதி புனர்ஜென்மே கிடையாது என்னையே அடைகிறான் வைகுண்டத்தை வந்துருடா என்னையே அடைவேன் அர்ஜுன் பார்த்து சொல்ற. இப்படி ரெண்டு பேர் பண்ணாமல் கூட அந்த அவதார ரகசியம் சொன்னாங்க ஆறு விதமான அவதார ரகசியம் ஜென்ம கர்ம ஜமே திவ்யம் இந்த ஜென்ம கருமாவது ஆறு ரகசியங்கள் அடங்கிடுச்சு. இந்த ஆறு ரகசியம் அவனுக்கு மோட்சம் தான் ஜென்மமே கிடையாது. அவனுடைய அவதார சத்தியத்துவம் ஆறு என்ன அது முதல் பெருமாளுடைய அவதாரம்லாம் உண்மை. தெருவில் மாங்காய் மந்த மந்திரவாதி பண்றாங்க, செடியில மாங்காய் வளர்க்கிறேன், மண்ணில் செடி வளர்க்கிறேன், அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அவதாரங்கள்லாம் இல்ல, உண்மை. எல்லா அவதாரம் உண்மை, நிலைச்சி இருக்கக்கூடியது. அவதார சத்தியம் ஒண்ணு, எந்த அவதாரம் எடுத்தாலும் ஞானசக்தி போகவே போகாது. ஞான மோக சக்தியோ எடையிலானா போயிடுமா, நீனானா போயிடுமா, போகாது. ரெண்டாவது அப்ராகிற திரும்பிய நீ, நம்ம மாதிரி எலும்பு தோல் ரத்தம் மாம்சம் அப்படியான உடம்பு இல்ல. வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணன் பந்துக்கள் தான் அப்படி இருக்கலாம். கிருஷ்ணன் அப்படியா, அவன் உடம்பு வேற, இவன் உடம்பு வேற, தெரியாது பாக்கிறது. அதனாலே அப்ராகிற திருமேனி, பிரகிருதி சம்பந்தம் இல்லாத பஞ்சபூதம் சித்தி பண்றாங்க. இந்த கலப்பு இல்லாத ரத்த மாம்சம், இந்த ஆபாசமான இல்லாத பெருமாள் திருமேனி அப்ராகிருதம். மூணாவது ரகசியம். நாலாவது சங்கல்பத்தால அவதாரம். திருவத்த நல்லா பார்க்கறான், ரிஷி ஆகிறான், தேவையாறானா, அவன் என்ன புண்ணியம் பண்றான், தபஸ் பண்றான். பெருமாள் எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி இதெல்லாம் பண்றாரு, அவர் ஏதாவது தபஸ் பண்ணாரா, இது என்ன எவ்வளவு புண்ணியம் பண்ணார், எத்தனை தபஸ் பண்ணார், கிடையாது. நினைச்சா அவர் எது வேணாலும் பண்ணலாம், எந்த அவதாரம் வேணாம், சங்கல்பம். அது நாலாவது ரகசியம். அப்புறம் அஞ்சாவது ரகசியம் என்ன, எதுக்கோசம் அவதாரம் பண்றான். லோகத்துல தர்மங்கள் எல்லாம் குறைஞ்சி போடும், அயோக்கியத்தன்மை ஜாஸ்தியாகிடும். அதை நிலநாடுறது கோசம், அசம மன்றவாத அழிக்கணும், அதுக்கு ஒரு அவதாரம். சாது ரக்ஷணம், பரித்ராணாக சாதுனா வினாசாகிட்ட தொற்குத்தான் சொல்ல முடியும். முதல்ல இது எழுத்த அவதாரம் எழுத, இந்த அசத்துகளை ஒழிக்கணும். அதுக்கோசம் பாரத யுத்தத்தை இவரே ஏற்பாடு பண்ண, கிருஷ்ணாவதார சாபம் மூலமாக யார் இவர் இவர் ஜாதியை எல்லாம் ஒழிஞ்சு போடணும். அந்த தர்மம் குறைஞ்சி போச்சுன்னா அவர் ஜாதிகள் பார்க்க மாட்டார். அப்படி தர்மத்துக்கு குறையும் போது அவதாரம் அஞ்சாவது ரகசியம். அப்ப சாது ரசிக்கிறோம் முக்கியமா, இவரெல்லாம் ஒழிச்சு பிரயோஜனம் இல்ல, சாதுக்களுக்கு ஒரு அவஸ்தையும் வரக்கூடாது. அப்படி சாதுக்களை ரக்ஷணம் பண்ணணும், அப்படி நினைக்கிறவர் அவர். இந்த ஆறு ரகசியத்தை எவன் நினைக்கிறானோ, ஜென்ம கர்மஜமே திவ்யம் ஏவியோவேத்தி, அவனுக்கு புனரேத்தி ஜென்மா நைத்தி, வரும் ஜனமானது கிடையாது. அச்சு சதுகத்தை சொல்ற எல்லாம் ரெண்டு பேரும் பொதுட்டார். அகுமார யுவான் பேர் பெருமாளுக்கு, பெருமாள் வயசை சொல்லுறார். பாலகிருஷ்ணன் குழந்தை வரும், சில பேர் ரிஷியா இருக்க தேவதாது. இப்ப என்ன வயசு அவருக்கு, வைகுண்டது எப்படி இருப்பார், அவர் நித்தியமான வயசு, குமார வயசை தாண்டி எவ்வளவு வயசு வரத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய திசை, அந்த திசை வைக்கக்கூடியவர். அகுமார எது அச்சுத சதுரத்தில் தேசிய ரீதியை அனுபவிக்கிறார். அகுமார யௌவனம் அகி இந்திரபுரநாத தேவநாதா, அகுமார யௌவனத்தில் இருக்கணி அபிமதம், என்ன ரூபமானோ அதை எடுத்துக்கிறேன், அனுரூபம் அதுக்கு தகுந்த மாதிரி திருமணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன சுவாப சித்தம், இயற்கையான சங்கல்பத்தாலே வரக்கூடியது. வைகுடத்தை இந்த திருமேனி தான் ஹாவ் ஹாவ் ஹாவ் அகமன்னம், நித்திய சூரியர்கள் கொஞ்சம் தினமும் சதா பசியந்தி கொண்டாண்டே இருக்காள். சுகம் என்ன ஆனந்தம், அது பிரம்மானந்தம் சொல்ல முடியாது. வேதம் வந்துருக்கு நிறைய நூத்து கணக்காக பெருகிட்டே போச்சு. ஏதோவாஜோ நிவர்த்தந்தி அந்த பரப்பிரமதான்னு சொல்ல முடியாது. நித்தியம் சுபாவசித்தம் சூரியதே சூரிய வைதம் சுகம் தவ ரூபம். இப்படி பெருமாளுடைய திருமேனி அவ்வளவு சக்திகள் உண்டு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், பிராட்டி அதே மாதிரிதான். அவன் தான் ஜெகத்துக்கு சுவாமி வேண்டான், அவன் ஜெகத் ரக்ஷகன், ஜெகத் சுவாமின் பேரு, ஜெகநாதன் பேரு, வேதம் சொல்லிருக்கு. அவன் என்ன சேகா நா ஜெகதோ விஷ்ணு பத்னி, ஜெகத்துக்கெல்லாம் இவள் தான், அசேகானா அடக்கிறவள் இவள் தானா, ஜெகத்துக்கெல்லாம் லட்சுமி சொல்லல, அடக்கிறவள் யாருனா விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னி ஆயிருந்து அடக்கிறாள். அவள் பெருமாளுக்கு ஒரு மரியாதை தரா இவளே, ஈஸ்வரிக்கும் சர்வபூதானான்னு சொல்லிட்டு ஸ்ரீசுக்கரன் சொல்லிட்டு ஈஸ்வரி பேர் இறக்கிறவன் அவளுக்கே பேரு. இருந்தாலும் பெருமாளை விட்டு பிரியாது வாழ்வன், பத்னிகள் கல்வி பத்னியாத வாழி பெருமான் அவரால் இவள் கொள்ள. புருஷன் யாரு, வேதாகம இடம் புருஷம் மகாந்தம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி பத்னியவு அப்படி அஜிதன் மாதா ஜவுன்னு, அது எத்தனையோ பத்னிகள் பூமி தேவி ஸ்ரீதேவி எல்லாம் பிராட்டிய ரூபம். இந்த துர்கே பார்வதி இதெல்லாம் சொல்லல, ஸ்ரீதேவதி எவ்வளவு இருக்கு, விஷ்ணு பத்திரிகை எத்தனையோ ரூபங்கள், அவளுடைய ஈஸ்வரே லக்ஷ்மீஸ்வர பத்தியும் உபலட்சமா சொன்னான். அதனால பழைய காலத்தில் எழுதும்போது கூட பிராட்டி வர்றதில்லை. ஆதீன வாதங்கு சுவதயாபதேகம், துணைதாசன் சுவதயா லட்சுமியோடு தான் இருக்கார். அவர் ஒருவரா இருக்க ஒருவனை ஏற்கும் உணர்வு ஒருவனா யாரு பத்தந்தானே பிராட்டி வந்து ரெண்டாயிரம் இல்ல விட்ட மாட்டாரு. ஆனீத வாதங்கு சுவயாபதேகம் உபரிசிக்கலாம். ஏகோகவை நாராயண அவசியது ரெண்டு பேரும் சித்தித்து சம்மாரங்களும் பெரியதில்லை. ஒன்றும் தேவம் மூவலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகம் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான். ஒன்ற மோல் மடிமாடன் எழுதிருக்கிறூரனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. ஆழ்வார்க்கு ஆதிநாதன் அங்கேதான் அவதாரம் நம்ம ஆழ்வார் எல்லாத்தையும் பாடினார். இது அவர் பாட திவிதேகம் நாலாம்பத்துல திரு ஆழ்வார் திருநகரி அவர் பெருமாள் சேர்க்கையாளர்களுக்கு என்ன சொல்றார். ஆதிப்பிரானே பேரு ஆதிநாதன் பேரு ஆழ்வார் திருநகரி பெருமாள் அங்க அனுசந்தானம் பண்ற மதல் சோகத்தையே. ஒன்றும் தேவம் மூவலகம் உயிரும் மற்றும் யாது இல்லா என்று எந்த தேவதையும் கிடையாது. பிரளயத்துல சிட்டு பண்ணதான் மூ லோகங்களையாவது எல்லாம் போயிருக்கு, உயிர் ஜீவங்கள்லாம் போயிருக்கு, மற்றும் இன்னும் போக்கியம் போகோடு எந்த வஸ்துவும் கிடையாது. யாதும் இல்லா என்று சித்திக்க ஆரம்பிக்கிறான். சரி முதல்ல சித்திக்கலாம், முதல்ல பிரம்மாவை சித்திக்கலாம், அவர் மூலம் சித்தி வைக்கலாம். நான் முகம் தன்னோடு பிரம்மாவை சித்திக்கிறான், நாவீகமத்துல சித்தி சக்தி கொடுக்கிறான். அவர் வீட்டு தானம் மூலம் சித்திக்கிறான் சாஸ்திரம். அது மட்டும் இல்ல தேவர் கூட இல்லைன்னு ஒன்றும் தேவன்னு இப்ப தேவ சித்தி தேவ தெரியும் மனுஷன் சித்தி பண்றார். உறவோடு உயிர் படைத்தான் யார் வந்தார் திருக்குறள் எடுக்கிறதோ என் எதிர நம்மளோட ஸ்தலம் கொன்றம்போல் மணிமாறு அந்த ஊரே வந்துக்கிறார். பெரிய மாடமாடு எல்லாம் இருக்கக்கூடிய மலமாறு இருக்கான் ஒவ்வொரு வீடும் அப்படிப்பட்ட கஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி. குன்றம்போல் மணிமாறு திருக்குறூரன் என்று ஆதிப்பிரான் இருக்க இவ்வளவு அழகா சேவைக்கு நான் வாங்க காப்பாற்றுறேன் திருநாயிருப்பின் கூட்டு கூட்டு சொல்றானே எல்லாம் ஓடுறது இதர தேவதைகள் அவர் கண்ணாலே பார்க்க வருத்தப்படுறார். மற்ற தெய்வம் நாடுதே ஆதிப்பிரான் நிற்க எங்க பெருமாள் ஆதிப்பிராணிதே மற்ற தேவது ஓடுறங்களே அசத்துகளே பெருமா பேர் யாரும் இல்லை ஒன்றும் இல்லா என்று பெருமாள் இருந்த லட்சுமி நாராயணனார் நைவேகம் நாற்றகின்றன நப்பிரம்மா மேஷான. அதனாலே மற்ற தெய்வம் நாடுதே வாசுதேவம் பரித்தெஜ்ய அன்னன் தேவம் உபாசதே. வாசுதேவனை விட்டுட்டோம் நாராயணன் விட்டுட்டோம் வேற தேவத உபாசங்களே ஜாகிரதி தீரே கூ எப்படி சொன்ன திருஷிதோ ஜாகிரதி தீரே அத்த போனான் ஜாகம் வந்துட்டும் சமர்த்தன் அங்கேயும் பார்த்தான் பழகிறவன் ஈழப்போம் கணத்தை தோன்றான் கண் தண்ணி வரும் எங்க தோன்றான் கங்கக்கரையில கங்கைக்கு வந்து யாத்திரை போறான் கங்கக்கரையில் போய் கணத்தை தோன்றினா அவனுக்கு அதை பயிற்சிக்காரன் யார் இருப்பான். கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் ஆகணும் ஆழமாக தோன்றணும் போனா பக்கத்து கங்கை இருக்கு புண்ணியம் உண்டு சீதாமெல்லாம் தாகம் வச்சுக்கலாம். தீரே கூபம் கருதி குருமதி இப்படி ஒரு முட்டா இருப்பாளா அதான் மற்ற தெய்வம் நின்று ஆதிப்பிரான்னைக்கு மற்ற தெய்வம் நாடு தெரியுன்ற எவ்வளவு மாதிரியும் அழியாது நிச்சய லிங்க நிச்சய அலிங்காக சதாபஷந்தி அப்படின்னு போகுது. இப்படி ரெண்டு பேர் என்ன பண்ணா வேண்டாம் அவளுக்கு உள்ள குணத்தை பிரிச்சுக்கலாம். நான் சேஷியா இருந்திருப்பேன் நீ சர்வசேஷி ஆயிரு நான் ஒரு ஸ்ரீயா இருக்கேன் புருஷனா இருக்கேன் ஏன்னா சில குணத்தை பிரிச்சுக்கலாமே நமக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அப்புறம் வச்சதா யாருக்கு அடங்காது இருக்குது அது நீயே வச்சுக்கோ நான் கேட்கல. அதனால பரிபூர்ண ஐஸ்வர்யம் பிரம்மாலாம் எல்லாரும் அடக்கணும். அவாப்த சௌசகம் ரெண்டு பேருக்கு இருந்தாலும் அப்புறம் ரெண்டாவது எல்லாருக்கும் அடக்கியாது பரவாயில்ல எடுத்துக்கோ. சத்ரு சமணம் விரோதிகள் நிதனம் பண்ணணும் அது நீயே வச்சுக்கோ. அது உங்ககிட்ட செங்கச்சக்கர ஆயுதங்கள் இருக்கு சகசிர ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்கு. அதனாலே அபார்த்தியில் நிதிஷ்டித பிரகனாதி அதுக்காக அபிதிஷ்டவத்தை சொல்றாரு பிரகனாலே செங்கிழக்கிற ஆயுதம் ஏ வச்சிருந்துக்கே கேட்டேன். ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து போறான் வில்லு எடுத்து போறான் கத்தி எடுத்து போறான் ஏன்னா நம்மளை யாருன்னா தாக்க வந்தா அவனை அடிக்கணும், ஒரு பயம் அவனுக்கு. பயத்தினாலதான் ஆயுதம் வச்சுக்கிறான். அப்ப பெருமாள் ஆயுதம் வச்சிருக்கான்னா என்ன பயம், அவன் யாரும் அடிப்படா? பக்தால் அடிச்சா காப்பாற்றணும், அதுக்கோசம் ஆயுதம் அப்படின்னு அழகா சொல்ற அபீதிஸ்தவத்துல. அவா பிரீதி நிச்சிதா பகனாதி யோகஸ்தவ ஸ்வயம் பகதி நிர்பயா. உனக்கு பயம் ஏது? ஏற்கனவே வருகிற ஆயுதம்னா எதுக்கு? கதவிரங்கி வரே ஸ்வரக்ஷணம் நிவாபவது. தன்னை காமிக்கிற மாதிரி ஆயுதங்களை வச்சு பக்தால காமிக்க காப்பாத்துறக்ஷணம் தாவைவீகி. இப்படி இரண்டாவது சத்ரு சமணம் அபரவசதா சத்ரு சமணம் நிறையா இருக்குது, உறுதியா இருக்குது, இருக்குது, திருமண மாட்டான். இந்த மூணு நீ வச்சுக்கோட்டான். இது இதே மாதிரி கரடு முரடான குணங்களை நீ வச்சுக்கோ. அதனாலே அதெல்லாம் ஆதீனி சௌரியம் வே பலம் இதெல்லாம் யோசிக்கோ. புருஷ்வரூபான் ஏன்னா புருஷாவில் போட்டான லட்சணம். நீ புருஷனா வேஷம் போடுறீங்க, நான் பொன்னாடி வேஷம் போடுறேன். ரெண்டு பேரும் பரபரம் ஸ்ரீத்வைகம் தான் பொன்னாடிகளுக்கே சில குணம் உண்டு, அது நான் எடுத்துக்கிறேன். அது உங்ககிட்ட இருக்க முடியாது. மிருதிமா மென்மை மிருதுவாக தன்மை நான் எடுத்துக்கிறேன். நான் பிறந்ததே தாமரை, தாமரையில பிறந்தது எப்படி இருப்பா? தாமரை தொட்டால குழந்தையோட நசிங்கிடும், அதுல பிறந்தது எப்படி இருப்பாங்க? நான் பத்மானு பேரு மிருதுத்தன்மம் ஸ்திரீகளுக்கு நான் அந்த மிருதுத்தன்மன்ற குணத்தை எடுத்துக்கிறேன். அதனாலே பதி பாராட்சியம் எனக்கு ஒரு பதி இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு பதி கிடையாது, நீ நீ ஆண்டியா கிடையாது, நீ தானே கணவன், நான் பத்தினி தானே, அதை நான் ஏற்றுக்கிறேன். விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்கேன், பதி பாராட்சியம் ரெண்டா அதை ஏற்றுக்கிறேன். இஷ்ட விநியோகமாக இருக்கேன், ஆனால் ரெண்டு பேருக்கு ரெண்டாவதுல கருணை மூணாவது கருணையா இருக்கேன். அது மட்டும் எங்கிட்ட கருணை தான், ஒன்று மாதிரி அடக்கடம் தண்டம் கிடையாது எங்கிட்ட, நான் அதை ஏற்றுக்கிறேன். இந்த மூணு குணத்தை மதிமை பதிபாராத்தியம் கருணை சகதர்ம தெரியும் சௌரியே சம்பந்த ஜெகத்திதான். அவளுக்கு தண்டனையே புரிஞ்சு தெரியாது. அப்படிப்பட்ட வக்கியமாக நிக்கிறான்னு தேசிய சமயம் தண்டனையே தெரியாது. இது மூணு நான் எடுத்துக்கிறேன். ஸ்திரீகளுக்கு உண்டாகுமா நான் பேசிக்கிறேன். இது மூணு உதாரணமாக சொன்னேன். அதே மாதிரி பல புருஷனுக்கு உண்டாகணுமா நீ ஏற்றுக்கோ. இந்த தண்டை வேண்டாமே பிரித்து விட்டான் ரெண்டு பேரும் தம்பதிகள். முகுந்த கருணாம் வந்தே முக்தேது அதிகபக்தான் ஸ்வரூப சம்பத்து முகுந்த கருணை இருக்கு. இருந்தாலும் மொத்த கருணை நான் எடுத்துக்கிறேன். உன் கருணை இல்லைன்னு சொல்ல நீ கருணாகரன்னு பேரு. அப்புறம் நாலாவது நான் எடுத்துக்கிறேன்னா க்ஷமா பொறுமை. எனக்கான பொறுமை, நீ நான் பொறுப்பேன், நீ பொறுக்க மாட்டேன். எவ்வளவு பாபம் பண்ணாலும் ஜீவன் எங்கிட்ட வந்தாலும் பொறுப்பேன். சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமியாம் ஆண்டார் சொல்ல போது தேசிகன் அவள் எப்படி இருக்கா? லட்சுமி பிராட்டி ரூபமா இருக்கா? கருணையினாலே லட்சுமி பிராட்டி சொன்னது கமலாபிமாமியாம் சாட்சாத் கஷமான பொறுமையில பூமி பிராட்டிமா இருக்கா இந்த ஆண்டாள் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. சத்து சமணம் பார்வங்கரியம் இதெல்லாம் உனக்கு வச்சுக்கோ. எந்த புருதத்தன்மை பொறுக்கிறது க்ஷமை கருணை இதெல்லாம் நான் வச்சுக்க வேணாம். இப்ப ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டான். சண்டை இல்லையே, சண்டை இல்லாத ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டான். ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா சண்டை வராது முடியும். அது காரணம் தான் சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகாக பெரிய பிராட்டி பாரு சொல்றாரு. ஆத்மஸ்வரூபம் பரபிரம்மம் ஒன்னா இருந்தாலும் தம்பதியா இருந்தாலும் பிரிச்சு விட்டாள். அதான் இந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்லி முடிக்கிறார். யுவத்வாதோ துல்லியே வி அபரவசதா சத்ரு சமத ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் சொல்றாரு. பிராட்டியே உங்ககிட்ட இதெல்லாம் பிரிச்சுக்கையே ஸ்ரீ பிரீகாந்தானே மல்லிம பதிபாராத்திய கருணா க்ஷமாதீன்வா போக்தும் யுவயோ ஆஸ்திரிவிதா பரப்ரஹ்மமான திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் வச்சு குணங்களை பிரிச்சுண்டங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பிராட்டியுடைய ஒரு திவ்ய கருணை நமக்கு எல்லாம் வரணும் பிரார்த்திச்சு. இன்னைக்கு ஸ்லோகம் முடிச்சுட்டு அடுத்து நினைக்கிறேன். சம்பாஷம் பண்ணிக்கலாம். கவிதா கீர்த்தி மாய கல்யாண சுவாமி சிவதேவி கிரீதா வேதாந்த குருவே நம.